பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல். மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டுக்கோரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே. நெல்லச் சிரிக்கும் உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும் முன்னாலே. பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். சொர்க்கம் எதற்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணே வா. இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துலவும் நந்தவனம்தான் சுமையானது ஒரு சுகமானது சுவை நீரா. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே.